மூன்று நிமிட தியானம். பிப்ரவரி 24, 2026 செவ்வாய். தலைப்பு: வழியை விட்டு விலகி. அவே ஃப்ரம் த வே. வேதவசனம்: மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12. இன்றைய தியானம்: வேகம் என்பது சரியான திசையில் பயணம் செய்யும்போது மட்டுமே நன்மையை தரும். இன்றைய உலகம் வேகமான முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுள்ளது, ஆனால் செல்லும் பாதை சரியானதுதானா என்று கவனித்து பார்ப்பதற்கு தவறிவிடுகிறது. சமீபத்தில் செய்தியில் பார்த்த அந்த சம்பவம் மிகவும் துயரமானது. பாழடைந்த கைவிடப்பட்ட ஒரு உயரமான பாலத்திலிருந்து ஒரு கார் விழுந்து கோரமான விபத்து. இது ஒரு தவறான GPS வழிகாட்டுதலால் நடந்த விபத்து. இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை தருகிறது. பாதை விலகி தவறாக செல்லும்போது நீங்கள் எவ்வளவு வேகமாக சென்றாலும் அது நம்முடைய இலக்கை அடைய உதவாது. மாறாக அது உங்களை அழிவை நோக்கியே வேகமாய் இழுத்துச் செல்லும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் உலகத்தின் GPS-ஐ, அதாவது சுயபுத்தி, மற்றவர்களின் கருத்து, தற்காலிக லாபம் இவைகளை முழுமையாக நம்பி பயணிக்கிறோம். இவைகள் காட்டும் சில வழிகள் காலாவதியானவை மற்றும் மிகவும் பிழையானவை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான வழி. பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய பரலோக GPS. இந்த தெய்வீக வழிகாட்டுதல் முறை ஒருபோதும் தோல்வியடையாது, ஏமாற்றாது, எப்போதும் பாதுகாப்பானது. அது உங்களை ஒருபோதும் ஆபத்தான பாழடைந்த பாலங்களுக்கு நேராக வழிநடத்தாது. இன்றைய மேற்கோள்: நீங்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கும்போது வேகத்தை விட மிக முக்கியமான விஷயம் உடனே திரும்பி சரியான பாதைக்கு வருவதுதான். C.S. லூயிஸ். பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: பரதேசியின் பயணம், த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், ஜான் பனியன். ஜெபம்: அன்புள்ள பரலோக பிதாவே, நான் என் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உம்முடைய வழிகளில் நடக்க எனக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கையில் நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உம்முடைய சித்தத்தின்படி அமையட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீரே என் வாழ்வின் GPS ஆக இருந்து தவறான பாதைகளில் நான் செல்லாதபடி என்னை பாதுகாத்தருளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுகிறேன். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: இன்று உங்கள் வேகம் முக்கியமல்ல, உங்கள் திசையே மிகவும் முக்கியம். உங்கள் ஆத்துமாவில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் குழப்பமோ அல்லது பயமோ சந்தேகமோ இருந்தால் நில்லுங்கள். சற்று நிதானித்து உங்கள் வழியை சோதித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கும் சமிக்கைகளுக்கு உடனடியாக கீழ்ப்படியுங்கள். ஆம், தமக்கு கீழ்ப்படிபவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடமாட்டார். ஜபத்துடன் பாஸ்டர் மரிய ஜோசப். ஃபோன் +91 9231 83231.